ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேரலக்ஷ்மியை கமலதாரிண்யை தன ஆகர்ஷிஞ்சை ஸ்வாஹா. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தாம் மஆவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானஹம் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத ப்ரபோதினீம் ஸ்ரீயம் தேவீமுபஹ்வயே ஸ்ரீர்மா தேவீர்ஜுஷதாம் காம்ஸோஸ்மிதாம் ஹிரண்யப்ராகாராமார்த்ராம் ஜ்வலந்தீம் த்ருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிஹோபஹ்வயே ஸ்ரீயம் சந்திராம் ப்ரபாசாம் யசசா ஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மினீமீம் சரணமஹம் ப்ரபத்யே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் த்வாம் வ்ருணே ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ வனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத பில்வஹ தஸ்ய ஃபலானி தபசானுதந்து மாயாந்தராயாஶ்ச பாஹ்யா அலக்ஷ்மீஹி உபைது மாம் தேவ சகஃ கீர்த்திஶ்ச மணினா ஸஹ ப்ராதுர்பூதோஸ்மி ராஷ்ட்ரேஸ்மின் கீர்த்தி மிருத்திம் ததாது மே க்ஷுத்பிபாசாமலாம் ஜேஷ்டாமலக்ஷ்மீம் நாசயாம் யஹம் அபூதிமசமிருத்திம் ச சர்வாம் நிர்ணுத மே க்ருஹாத் கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்யபுஷ்டாம் கரீஷிணீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிகோபஹ்வயே ஸ்ரீயம் மனசஃ காமவாகூதிம் வாசஃ சத்யமசீமஹி பசூனாம் ரூபமன்னஸ்ய மயி ஸ்ரீ ஸ்ரயதாகும் யஶஃ கர்தமேன ப்ரஜா பூதா மயி சம்பவ கர்தம ஸ்ரீயம் வாசய மே குலே மாதரம் பத்மமாலினீம் ஆபஸ்ருஜந்து ஸ்னிக்தானி சிக்லீதவச மே கிருஹே நிஜ தேவீம் மாதரக்ஷ்ரியம் வாசய மே குலே ஆர்த்ராம் புஷ்கரிணீம் புஷ்டிம் சுபர்ணாம் ஹேமமாலினீம் சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ ஆர்த்ராம் ஜஹ்கரிணீம் ஜஷ்டிம் பிங்களாம் பத்மமாலினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தாம் மஆவக ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் ப்ரபூதம் காவோ தாஸ்யோஷ்வான் விந்தேயம் புருஷானஹம் மஹாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணு பத்ன்யை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ ப்ரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேரலக்ஷ்மியை கமலதாரிண்யை தன ஆகர்ஷிஞ்யை ஸ்வாஹா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.